சொல்லும் வேசு தாயும் தாயே கொஞ்சு பேசு விடுதுமில்ல வாசலும் இல்ல அன்புக்கு பஞ்சம் இல்ல தாலே தாலே தாழம் போவே வாசம் வேசு தாயும் தாயே கொஞ்சு பேசு காஞ்சனலம் செழிக்கும் திரிச்சா கோயில் மணி நடிக்கும் கண்ட கண்ணு படும் Mm-hmm.